கனிய மழலை பேசும் கண்மணி, உயர் காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி. கனிய கனிய மழலை பேசும் கண்மணி, உயர் காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி. கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா, இந்த காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா. கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா, காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி. கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா, என் காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா. அற்புத ஓவியம் கண்கள் கற்றது எப்படியோ, நல்லமுதே என் வாழ்வினில் வளரும் இன்பமே, நீலவானம்